சத்தநாம ஸ்ரீவாஹேகுரு சாஹிபஜி சந்தஹும் மானபவமசுகபமேயாம் கிச்சு ஜோக பராபத்கமேயாம் சந்தஹு மானபவம சுகபனயா கிச்சு ஜோக பராபத்கமேயாம் ரஹாவ் கோர திக்லாயி மோரி ஜேத மிருக படத்துகச் சோரி பாஜியாலே அனஹத பாஜே கும்ப கமல ஜல பரயா ஜல மேட்டயா உபா கரயா கஹோ கபீர ஜான்யோ ஜன்யா தௌ மன மன்யா கும்ப கமல ஜல பரயா ஜல மேட்டயா உபா கரயா கஹோ கபீர ஜான ஜன்யா ஜோ ஜன்யா தௌ மன மன்யா வாஹேகுரு ஜீ கா ஹாலசா வாஹேகுரு ஜீ கீ ஃபதஹே சந்தஹு மான பவன சுக பனயா கிச் ஜோக பராபத கனயா राग सोरठ बाणी भगत कबीर जी की।